நித்தம் ஒரு கானமடி அந்த வழி போகையில காது ரெண்டும் ஊனமடி கண்ட கனவு அது காணாச்சு கண்ணு முடிச்சா அது வாழாது வட்ட நிலவு அது மேலே போச்சு கட்டி இழுத்தா அது வாராது வீணாச தந்தவர் யாரு யாரு பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே நெஞ்செடுத்து போனதடி நெல்லருக்கும் சோலை ஒண்ணு நெல்லரிச்சு போனதடி சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி நெல்லருக்கும் சோலை ஒண்ணு நெல்லரிச்சு போனதடி கல்லில் அடிச்சா அது காயம் காயம் சொல்லில் அடிச்சா அது ஆறாது பஞ்சு வெடிச்சா அது